లక్ష్మీనాథ సమారంభాం నాథ జామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తరితరాణి త్రిణాయమేన అస్మద్గురోర్ భగవతో శ్రీదైక సింధుః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరార సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాంనా అన్యా సహస్త చరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కరః. నమస్తబాయి. రఘువీర గద్య ఉపన్యాసతుల ఇన్నికి ఫలశ్రుతి முதல் ஸ்லோகம். சுவாமி தேசிகனாலே இரண்டு பலஸ்ருதி ஸ்லோகங்கள் அருளி செய்யப்பட்டிருக்கு. அதுல முதல் சதுர்முகேஸ்வரமுகை புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிருஹமேதினே. சதுர்முகேஸ்வரமுகை புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிருஹமேதினே. சதுர்முகேஸ்வர பிரம்மா, ஈஸ்வரன், சிவன், முகைஹி இவர்கள் முதலானவர்களாலே புத்திர பௌத்திராதி சாலினே புத்திர பிள்ளையும் பௌத்திராதி பேரன்மார்களும் முதலானவர்களை சாலினே உடையவரும். இந்த இடத்துல முக அப்படின்னால் இந்த முக சப்தத்தினால சுப்பிரமணியனையும் எடுத்துக்கணும், சண்முகம்னு இருக்கும் இல்லையோ, அதனால சுப்பிரமணியத்தையும் எடுத்துக்கணும். ஆதி பதத்தினால நப்தராதிகள் வியாசம் வசிஷ்ட நப்தாரம்னு சொல்றமோ இல்லையோ, அந்த நப்தராதிகளையும் எடுத்துக்கணும். கொள்ளு பேரன்மார்கள் பிரம்மா, சிவன், சுப்பிரமணியன் முதலானவர்களை புத்திர பௌத்திராதி நப்தராதிகளாக உடைத்தாய் இருக்கிறான் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற அளவுக்கு நாம இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இப்போ இது வந்து ராமனுடைய ஒரு பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். பெருமாள் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான், எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு கேட்டால் பிள்ளையோடும் பேரன்களோடும் கொள்ளு பேரன்களோடும் சௌக்கியமாக இருந்தான். பெரிய குடும்பஸ்தன், கிரகஸ்தன், அதனால்தான் கிரகமேதினேன்னு சொன்ன. எப்படிப்பட்ட கிரகஸ்தன் அப்படின்னா சப்தலோகி கிரகஸ்தா அப்படின்னு சொன்னால் சொன்னா பெரியவாள்லாம் சப்தலோகி கிரகஸ்தன். ஏழு உலகங்களுக்கும் ஒரு குடும்பியா இருக்கக்கூடிய கிரகஸ்தன் ஒண்ணு. அது யாருன்னா ஜானகி பிரதனா இருக்கக்கூடிய ஜானகி பிராணநாதனா இருக்கக்கூடிய சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் தான் அப்பேற்பட்ட கிரகஸ்தன் சொல்றதுக்காகத்தான் இந்த ஸ்லோகம் ஏற்பட்டது. இந்த ஸ்லோகத்துடைய சாரமும் அதுதான். நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான். இது மாதிரியான பாசுரங்கள். பெருமாள் தான் சர்வஜகத் காரணன்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்ருதிகள், சதைவ சௌமிய இடமக்ராசித் ஏகமேவா துதியம் போன்ற வேதாந்த ஸ்ருதிகள், புராணங்கள், இத்திகாசங்கள், ஆழ்வாருடைய சூக்திகள், இது எல்லாத்தையும் வைத்து பார்த்தால் பெருமாள் தான் சர்வஜகத் காரணம் அப்படின்னு தெரியுது. கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்க சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு சிவபெருமான் பெருமாளை பார்த்து சொல்றார். பெருமாளுக்கு எப்படி கேசவன்ற திருநாமம் ஏற்பட்டது அப்படின்னால் கைதி பிரம்மணோ நாம, அந்த கேசவகா இருக்கு இல்லையா, அந்த கேசவகான்றதுல க அப்படின்ற அந்த எழுத்தானது சதுர்முக பிரம்மாவை குறிக்கிறது. ஈசோகம் சர்வதேகினாம், ஈசகா அப்படின்னால் சாட்சாத் சிவனை குறிக்கக்கூடிய சொல். ஆவாம் தவாங்க சம்பூதௌ, உங்களுடைய திருமேனியிலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் உண்டானோம், ஆகையினால கேசவன் அப்படின்ற திருநாமமானது உமக்கு ஏற்பட்டது அப்படின்னு. அகம் பிரசாததஸ்தஸ்ய கஸ்மிஞ்சித் காரணாந்தரே துவஞ்சைவ குரோதஸ்தாத பூர்வசர்கே சனாதனே யத் ஸ்வேத பிந்து கணிக்கோத்புத புருதுதாந்தஸ்த்ரேக்ஷஹா புரா சபுருஷோ அஜனி சூலபாணிஹி அப்படின்ற பிரமாணங்கள்லாம் புராணங்கள்ல பெரியவாள் எடுத்திருக்கா. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பெருமாள் தான் சர்வஜகத் காரணன், எல்லாரையும் உண்டு பண்ணவன் அவன் தான் அப்படின்னு சிருஷ்டிகர்த்தா ஆத்ய சிருஷ்டிகர்த்தா பெருமாள் தான் தெரிகிறது. இங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும். இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்ல பார்த்தால் பெருமாளிடத்திலிருந்து சிவன் சாட்சாத்தாக ஜனித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவன் புத்திரனா இருக்க இங்க பார்த்தால் சிவனை பௌத்திரனாக சொல்லியிருக்கா. சுவாமி தேசிகன் இப்படி கையாண்டு இருக்கார், சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே. புத்திர பௌத்ராதி அப்போ ஆதிசப்தத்தினால நப்திராதிகள். அப்ப பௌத்திரனாக சிவனை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பெரியவாள் ரொம்ப அழகாக கேள்வி கேட்டுக்கொண்டு பதில் சொல்றார். பூர்வசர்கே சனாதன அப்படின்றதுனால ருத்ரன் சாட்சாத்தாக பகவத் புத்திரனாக இருந்தான் அப்படின்றது கல்பாந்தரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்ப சொல்லல, கல்பாந்தரத்தில் எங்கேயோ சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நாராயண பரோ தேவஹ தஸ்மாத் ஜாதஹா சதுர்முகஹா தஸ்மாத் ருத்ரஹ தஸ்மாத் ருத்ர ருத்ரோ அபவத் தேவீச்ச தேவி சச்ச சர்வஜ்ஞதாங்கதஹா. அப்படி போன்ற பிரமாணங்கள் மூலமா பார்த்தால் பகவத் புத்திரனாக பிரம்மா, பிரம்மாவிடத்திலிருந்து ருத்ரன் உண்டானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வழியினால சுவாமி தேசிகன் போன வழி பிரமாணத்துக்கு விரோதமாக இல்லை அப்படின்னு காற்றா பெரியவாள். அப்ப இதுல பிரம்மா ருத்ரன் எல்லாரையும் இங்க காண்பிச்சபடியினால பரதேவதாத்வம் இருக்கே அது ராமனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு இருக்கு. மற்றவர்கள் பரதேவதையாக ஒற்றுக்கொண்ட சிவனை இந்த இடத்துல பெருமாளிடத்திலே புத்திர பௌத்திராதிகளாக அவர்கள் எல்லாம் உண்டானார்கள் அப்படின்னு சொன்னால் பரதேவதாத்வம் சாட்சா ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் பொருந்தும். அந்த ஸ்ரீமன் நாராயணன் இப்பொழுது அவதாரமாக சக்கரவர்த்தி திருமகனாக எழுந்தொள்ளியிருக்கான் அப்படின்றது தான் பொருந்தும். சீதா சமேதாய பிராட்டியோடு கூட இருக்கக்கூடியவன் ராமாய கிரகமேதினே ராமரூபமான ஒரு கிரகஸ்தரை பொருட்டு நமகா. ஒரு கிரகஸ்தனுக்குத்தான் இந்த லோகத்தை வழி நடத்துறது எவ்வளவு சிரமம் அப்படின்றது தெரியும். நம்மளால இந்த ஆத்தையே வழி நடத்த முடியலையே, நாம் இருக்கக்கூடிய இந்த வீட்டையே நம்மளால வழி நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு கிரகஸ்தனால. ஆனால் பெருமாள் எப்பேற்பட்ட கிரகஸ்தன், கல்யாண அபிஜன ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஒரு பெரிய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னால் அதற்கு உதாகரணம் பார்த்தால் சாட்சாத் ராமன் தான் உதாகரணம். ஒரு பெரிய மாட்டு பொண்ணு எப்படி இருக்கணும், ஒரு பெரிய குடும்பத்தில் மாட்டு பொண்ணு எப்படி இருக்கணும், பெரிய மாட்டு பொண்ணுனால் அதுக்கு சீதை தான் உதாகரணம். தம்பிகள் எப்படி இருக்கணும்னா பரத லட்சுமண சத்ருக்னல் தான் உதாகரணம். மற்ற மாட்டு பொண்கள் எப்படி இருக்கணும்னால் அதற்கு சுதகீர்த்தி மாண்டவி ஊர்மில தான் உதாகரணம். இப்படி எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ராவணன் தான் உதாகரணம். ஆகையினால இப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு, அண்ட சராசரங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு, கிரகஸ்தனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை, இதெல்லாத்தையும் நமக்கு காண்பித்தவன் சாக்ஷாத் சக்கரவர்த்தி திருமகன். அகில ஜகதி ஜன்மஸ்தேம அகில ஜகதி ஜன்மஸ்தேமாதி நர்மகிருதாதராம் உபனிஷத் அதீத உதார ஸ்ரீ விராஜ் புஜாந்தராம் மனுகுல மகாபூஷாம் மான்யாம் வினம்ர ஜனேஷ்டதா மணிதர கதி தத்தாசோகம் பஜே பரதேவதாம் அப்படின்னு இந்த இடத்துல பெரியவாள் ஸ்லோகம் பண்ணி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பரதேவதையா இருக்கக்கூடிய சாட்சா ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனை நாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்றது. சக்கரவர்த்தி திருமகன் மேல ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி இருக்கணும்ன்றதுக்காகத்தான், அதுவும் சாதாரணமா இல்ல. பிராட்டியோட கூடியிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் இதான் எல்லாருமே சொல்றது. நித்யைவ ஏஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததாச்ச இயம் த்விஜோத்தம அப்படின்னாலும், எப்படி பெருமாள் நித்தியமா இருக்கானோ அதே மாதிரி இவளும் நித்தியமா இருக்கா, பெருமாள் எப்படி சர்வகதனா இருக்கானோ அதே மாதிரி இவளும் சர்வகதமா இருக்கா. ஸ்ரீயா சார்தம் ஜெகத்பதின்னு சொன்னோமோ, லக்ஷ்மியா சக ரிஷிகேஷான்னு சொன்னோம், ரிஷிகேஷன்ற திருநாமம் ராமனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு ஒரு நிர்வாகம் பண்ணிருக்கா. ஷாட்குண்யம் தத்பரம் பிரம்ம ஸ்வசக்தி பரிபிரமிதம் பகுஷ்யாமிதி சங்கல்பம் பஜதே தயா சகசீன மந்த போகினி. இது மாதிரியான பிரமாணங்கள்லாம் வச்சு பார்த்தால் சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் பரதேவதை அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்பேற்பட்ட ஒரு பரதேவதைக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாரு சுவாமி தேசிகன். இது பலஸ்ருதியில முதல் ஸ்லோகம். சதுர்முகேஸ்வர முகைஹி புத்ர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதா ஏ ராமாய கிரகமேதினே. தாசன்.